கண்டவர்கள் சொன்னதுண்டா, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே. பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள். இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை, இவளின் குணமோ மனமோ மலருக்குள் இல்லை. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா, கண்டவர்கள் சொன்னதுண்டா. பெண்ணுக்கொரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே. பெண்ணுக்கொரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே. பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள். இதுமோ இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை, இவளின் குணமோ மனமோ மலருக்குள் இல்லை.